Thank God for the time of worship, praise and thanksgiving. துதி நன்றி சொல்லுதல் வேளையின் நேரத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். That's the power of the gospel. சுவிசேஷத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது. I'll turn a worse sinner into a person who can love the Lord much. ஒரு மிகவும் மோசமான பாவியை மனம் திரும்பி அந்த பாவி இயேசுவை ஆண்டவரை அதிகமாக அன்பு கூறுகிற ஒரு நபராய் மாற்றுவதுதான் அது. Forgiveness is for the past sins. மன்னிப்பு நம்முடைய பழைய கால பாவங்களுக்கு எடுத்தது. The Lord said, you know, he who have been forgiven, her sins are sins which are many have been forgiven for she loved much. Luke 7:47. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். That doesn't mean to love the Lord that we have to sin much. No. இதனுடைய பொருள் நாம் ஆண்டவரை அதிகமாய் நேசிப்பதற்காக அதிகமாய் பாவம் செய்ய வேண்டும் என்பதல்ல. No. That's why forgiveness is only for the past sins. இல்ல, அப்படி அல்ல. மன்னிக்கப்படுவது என்பது பழைய பாவங்களுக்கு அடுத்தது. So we should not misunderstand the scriptures. நாம் வேத வாக்கியங்களை தவறாக புரிந்து கொள்ள கூடாது. Okay. You know, there are many people coming to our church nowadays. இன்னாக்களிலே நம்முடைய சபைக்கு அநேகர் வருகிறார்கள். And we are increasing in numbers. நாம் எண்ணிக்கையிலே அதிகமாய் பெருகிக் கொண்டிருக்கிறோம். Numbers doesn't mean anything in the eyes of the Lord. தேவனுடைய பார்வையிலே எண்ணிக்கை ஒரு பொருட் அல்ல. It is the quality that matters. தரம் தான் தேவனுடைய பார்வையில் முக்கியம். God expects humility from our hearts. தேவன் நம்முடைய இருதயங்களிலே தாழ்மையை எதிர்பார்க்கிறார். He wants that we should walk with him in humility. நாம் அவரோடு தாழ்மையிலே நடக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். You know, we there's a words in Micah. மீகாவின் புத்தகத்திலே ஒரு வார்த்தையை பார்க்கலாம். Micah 6 மீகா 6வது அதிகாரம் verse 8 எட்டாவது வசனம். He has told you, man, what is good and what does the Lord require of you? To do justice, to love kindness and to walk humbly with your God. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? When the Lord looks at our church, he will not be happy on seeing the number of heads sitting here. நாம் ஆண்டவர் நம்முடைய சபையை பார்க்கும் பொழுது இங்கே இருக்கிற தலை எண்ணிக்கையை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறதில்லை. If he sees humility in our hearts, he'll be delighted. நம்முடைய இருதயங்களிலே தாழ்மையை அவர் காண்பார் என்றால் அவர் மிகவும் சந்தோஷப்படுவார். That is what the desire of his heart. அதுதான் அவருடைய இருதயத்தின் வாஞ்சையாய் இருக்கிறது. You know, we read we all know these words in Zephaniah chapter 3. செபனியா 3 அதிகாரத்திலே நாம் யாவரும் இந்த வார்த்தை அறிந்திருக்கிறோம். Zephaniah chapter 3 verse 11 and 12. செபனியா 3 அதிகாரம் 11 12 வசனங்கள். In the second part of verse 11 it says 11வது வசனத்தின் இரண்டாவது பகுதி இப்படி சொல்கிறது. The Lord is saying, I will remove from your midst your proud exalting ones. அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கி விடுவேன். I'll remove from your midst your proud ones, proud and exulting ones. உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கி விடுவேன். The Lord is talking about the church. ஆண்டவர் இங்கே சபையை குறித்து பேசுகிறார். God's people. அவர் தேவனுடைய ஜனங்களை குறித்து பேசுகிறார். But he also said, இன்னும் அவர் சொல்கிறார், verse 12, I will leave among you a humble and lowly people and they will take refuge in the name of the Lord. உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருப்பார்கள். Yeah, he said he will remove proud people but he will leave the humble and lowly people in the church. அவர் சொல்கிறார், சிறுமையும் எளிமையுமான பெருமையானவர்களை உன் நடுவிலிருந்து எடுத்து விடுவேன், ஆனால் சிறுமையும் எளிமையான ஜனத்தை மீதியாக வைப்பேன். Yeah, he will remove everybody who is proud. பெருமையாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் விலக்கி விடுவார். Even if that person is a very, you know, having a bigger responsibility in the church, an elder or anybody who has more responsibility in the church. சபையிலே அதிகமான பொறுப்புகளை உடைய யாராய் இருந்த பொறுப்புடையவர்களாய் இருந்தாலும், மூப்பராய் இருந்தாலும், பொறுப்புகளை உடையவராக இருந்தாலும் பெருமை உள்ளவர்களை தேவன் ஆர் யூஸ்ஃபுல் பிரதர் ஆர் எ சிஸ்டர் இன் தி சர்ச் சபையிலே பயன்படுத்தப்படுகிற ஒரு சகோதரன் சகோதரியா இருந்தாலும் சரி இஃப் யூ ஆர் ப்ரவுட் தி லார்ட் வில் லார்ட் வாண்ட் அஸ் தட் ஹி வில் ரிமூவ் them நீங்கள் அப்படி பெருமை உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இங்கே எச்சரித்திருக்கிறார் அப்படிப்பட்டவர்களை சபை நடுவிலிருந்து விலக்கி விடுவார் only the humble will remain in his church in his church அவருடைய சபையிலே சிறுமையும் எளிமையானவர்கள் மட்டுமே மீந்திருப்பார்கள் and they are the actual members in the body of Christ அவர்கள்தான் கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய உண்மையான அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள் if I am proud நான் பெருமை உள்ளவனாக இருந்தால் I know and claim that I am in the church for the last 20 years naan sabayile 20 varudangala irukiren endru naan perumai paaratti kolven endral that cannot you know make me a member in the body of Christ adu ennai oru kaalum sabayinudaiya angathinanai maatradhu I can never become a member of a church which Jesus is building yesu kattugira sabayile appadipatta nabarai naan oru angathinanai irukka mudiyadhu humility matters everything a lot and everything humility matters a lot thaalmaidan adhigamana காரியமாய் இருக்கிறது that is what it matters before the lord ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பாக அதுதான் முக்கியமாய் இருக்கிறது if I am humble lord will keep me in his church நான் தாழ்மையாய் இருப்பேன் என்றால் தேவன் தம்முடைய சபையிலே நிலைக்க வைத்திருப்பார் as we heard before no if we have this sense that I am an unworthy person நாம் கேட்டோம் நான் பாத்திரவான் அல்ல என்ற ஒரு மனப்பான்மை இருக்கும் என்றால் and I am a man and a woman under authority நான் ஒரு அதிகாரத்தை கீழ்பட்டிருக்கிற மனுஷன் புருஷன் ஸ்திரீ என்ற மனோபாவம் இருக்கும் என்றால் yeah that will help me to be part of the church which Jesus is building அப்படி இருப்பேன் என்றால் இயேசு கிறிஸ்து கட்டுகிற சபையிலே நான் ஒரு அங்கத்தினனாய் இருப்பேன் no the strength of this church you know is because of the number of brothers and sisters who have this attitude இந்த மனப்பான்மை கொண்டிருக்கிற சகோதரர்கள் சகோதரிகளுடைய எண்ணிக்கை தான் சபையினுடைய வலிமையா இருக்கிறது you know if we are not working out our salvation towards this goal இந்த இலக்கை நோக்கி நம்முடைய இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படாத இருப்போம் என்றால் no then no we are not in the right track you are on the broad way அப்பொழுது நாம் சரியான பாதையில் இல்லை என்று பொருள் நாம் அகலமான விரிவான விசாலமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் No proud person who thinks that he is worthy who does not submit to the authority God has placed over that person can ever enter into heaven தான் ஒரு பொருட்டு என்று எண்ணி தேவன் தன் மீது தனக்கு மேலாக வைத்திருக்கிற அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற மனுஷன் can never enter into heaven அவன் பரலோகத்துக்கு பிரவேசிக்க முடியாது Today you know I may have the right to be in heaven because of what the Lord did for me but if I become proud I'll be thrown out of heaven இன்றைக்கு தேவன் எனக்காக செய்த காரியங்களின் நிமித்தமாக நான் பரலோகத்துக்கு போக பாத்திரவானா இருக்க முடியும் ஆனால் நான் பெருமை அடைவேன் என்றால் நான் நரகத்தில் தான் எறியப்பட்டு விடுவேன் Satan is the best example சாத்தான் தான் இதற்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறார் He was in heaven and he was kicked out for only one reason because he became proud அவன் பரலோகத்திலே இருந்தான் ஆனால் ஒரே ஒரு காரணத்திற்காக பரலோகத்திலிருந்து துரத்தடிக்கப்பட்டான் அந்த காரணம் அவன் பெருமை அடைந்தது Yeah, we all know where he is today and where we all know where he is going to be in the future when Jesus comes இப்பொழுது அவன் எங்கே இருக்கிறான் என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவன் எங்கே தள்ளப்படுவான் என்பதையும் குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் Now some time back couple of brothers asked me brother please tell me if there is any work in the church I am available கடந்த நாட்களிலே ஒரு சில சகோதரர்கள் என்னிடத்தில் இப்படி கேள்வி கேட்டார்கள் சபையில் ஏதாவது ஒரு வேலை இருக்குமா நான் தயாராகி செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள் That's a good thing அது ஒரு நல்ல காரியம் That shows a good heart they have அவர்கள் இருக்கிற ஒரு நல்ல இருதயத்தை அது காண்பிக்கிறது wanting to be available to the lord ஆண்டவருக்கு ஆயத்தமாய் தயாராக இருக்கிறதை இது காட்டுகிறது Yeah we all need brothers and sisters you know who can take some responsibility in the church sabayile poruppugalai edukka aayathamaa irukkira sahodara sahodrigal namakku thevai as we are increasing in the numbers we need more shepherds naam ennikeyile perigikondirukkirapadinaale namakku adhigamaana meipargal thevai irukkira brothers and sisters who can you know help encourage challenge edify others mattavargalai புத்திமதி சொல்லி உற்சாகப்படுத்தி சவால் இடுகிறதான சகோதரர்களும் சகோதரிகளும் நமக்கு தேவை பட் In the church how does the lord give you know responsibility or ministry or some work to brothers and sisters sabayile sagodara sagodrigalukku eppadi endha adipadiyile devan poruppugalai kodukkar is it enough that I have the desire to do some work in the church naan sabayile edho oru velai seivadharku naan vaanjai kondirupadhu maatram poduma I want to show you a verse from Hebrews chapter 5 எபிரேயர் 5 ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வார்த்தையை காண்பிக்க விரும்புகிறேன் Hebrews chapter 5 verse 4 எபிரேயர் 5 ஆம் அதிகாரம் 4வது வசனம் and it says no one takes the honor to himself but receives it when he is called by God even as Aaron was மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை It was speaking about our Lord Jesus Christ in this passage இந்த பகுதி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது but there is a principle ஆனால் அங்கே ஒரு கோட்பாடு இருக்கிறது that is what we have to see அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் you know in Ezekiel chapter 3 verse 17 Ezekiel 3 அதிகாரம் we don't need to turn to this that now நாம் அந்த வசனத்துக்கு திரும்ப தேவையில்லை Ezekiel 3:17 லே the Lord is telling Ezekiel I have appointed you naan unnai niyamithen endru aandavar Ezekiel edathile solugirar it's like you know the lord is giving an appointment letter to Ezekiel adu Ezekiel ku oru pani niyamana aanaiye kodukkuvadai pole irukirathu god gave that appointment aandavare andha aanaiye andha appointment letter ai kodukkar that is the way it works appadi than kaaryangal nadakkirathu We don't need to show our talents. நாம் நம்முடைய தாளந்துகளை வெளிக்காட்ட அவசியம் இல்லை. To have a ministry in the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒரு ஊழியத்தை நாம் பெறும்படிக்கு நமக்கு இருக்கிற தாளந்துகளை நாம் வெளிக்கொணர்ந்து காட்ட தேவையில்லை. I think Jesus was a most talented person. நான் நினைக்கிறேன் இயேசு தான் மிகவும் அதிக தாளந்து உள்ள ஒரு நபர். But what did he do? ஆனால் அவர் என்ன செய்தார்? He did not you know put himself in the front அவர் தன்னை தானே முன் நிறுத்தவில்லை He did not project himself அவர் தன்னை தானே முன்னாக உயர்த்தவில்லை He did not you know glorify himself by projecting him அவர் தன்னை முன் நிறுத்தி தன்னை தானே மகிமைப்படுத்திக் கொள்ளவில்லை That is what we read in the verse 5 அதை தான் 5 ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் So also Christ அந்தபடியே கிறிஸ்துவும் did not glorify himself so as to become a high priest pradhana aacharyar aagradharku thammai thame uyarthavillai he did not glorify did not project himself you know oh he is I am ready to become a high priest I have the qualities I have the talents to become a high priest naan ippozhudhu ipdi oru pradhana aacharyar aagradharku enakku ella thagudigalum irukkirathu naan adanalai naan enna munnirutugiren endru avar தன்னை மகிமைப்படுத்தவில்லை if there was one person in the whole universe who ever lived who has the qualification to glorify himself that would be lord jesus christ இந்த மொத்த அண்ட சராசரத்திலும் தன்னை உயர்த்து எல்லா தகுதிகளையும் உடையதனாலே உயர்த்துவதற்கு அவர் தகுதி படைத்த ஒருவர் இருப்பார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து தான் but you know what he said, what he did ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா he did not glorify so also christ did not glorify himself so as to become a high priest அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை he did not become a high priest because he had the qualification as a son of god no தேவனுடைய குமாரனாய் இருக்கிற அந்த பிரதான ஆசாரியனாகிறதற்கான அந்த தகுதியினாலே அவர் அப்படி உயர்த்தவில்லை yeah it is true he is son of god அது உண்மைதான் அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார் god called him you are my son ஆண்டவர் தேவன் சொன்னார் நீர் என்னுடைய குமாரன் என்று சொன்னார் we read that in the second part of verse 5 அந்த இரண்டாம் ஐந்தாம் வசனத்தில் இரண்டாவது பகுதியில் நாம் வாசிக்கிறோம் it says you know the lord said to him you are my son today I have begotten you தேவன் அவரிடத்திலே சொன்னார் நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் but again in verse 6 we read திரும்பவும் ஆறாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் You are a priest forever according to the order of Melchizedek. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். Who said this? யார் இதை சொன்னது? God himself said. தேவன் தாமே இதை இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். Initially the Lord said you are my son. ஆரம்பத்திலே அவர் சொன்னார் நீர் என்னுடைய குமாரன். And the later it is in verse the next words it says the Lord said that you are a priest forever. அடுத்த வசனத்திலே நீர் என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று தேவன் சொல்கிறார். The Lord is giving, the God is giving a ministry to his son Jesus. தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். Not because he was a son. அவர் குமாரனாய் இருந்தபடியாலே அல்ல. You know, we see a transformation from being a son to being a priest. இங்கே நாம் ஒரு குமாரனாய் இருக்கிறதிலிருந்து ஒரு ஆசாரியனாகிற அந்த மாற்றத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். So how did he become a high priest from being a son? ஒரு குமாரனாய் இருப்பதிலிருந்து அவர் எப்படி பிரதான ஆசாரியராய் மாறினார்? It's a ministry. அது ஒரு ஊழியம். You are a priest forever. அவர் என்றென்றைக்கும் உள்ள ஒரு ஆசாரியராய் இருக்கிறார். How did he become that? அவர் எப்படி அப்படியாய் மாறினார்? The secret is in verse 7. அதனுடைய ரகசியம் 7 ஆம் வசனத்தில் இருக்கிறது. You know what is its secret? அந்த ரகசியம் என்ன தெரியுமா? You know why he became why God made him a priest from being a son? ஒரு குமாரனாய் இருப்பதிலிருந்து தேவன் அவரை பிரதான ஆசாரியராய் ஏன் மாற்றினார் தெரியுமா? We see a principle here. இங்கே ஒரு கோட்பாட்டை பாருங்கள். Because he took sin seriously. அவர் பாவத்தை மிகவும் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டபடியாலே. He had because he learned obedience. அதனாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். The days of his flesh he offered up both prayers and supplications with loud crying and tears to the one able to save him from death, and he was hurt because of his piety. அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். Because he took sin seriously. அவர் பாவத்தை சீரியஸாக எடுத்துக்கொண்டபடியாலே. We read in verse 10 that he has been designated by God as a high priest according to the order of Melchizedek. 10 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். This is the principle we see how God gives a ministry. இந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே தான் தேவன் ஒருவருக்கு ஊழியத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். Yeah, if this is the principle with which he gave a ministry to his own son. இந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே தான் தம்முடைய சொந்த குமாரனுக்கே ஒரு ஊழியத்தை தேவன் கொடுத்திருப்பார் என்றால், is there any other way for you and me? உங்களுக்கும் எனக்கும் வேறு ஏதாவது வழி இருக்கிறதா? If we do not take sin seriously, நாம் பாவத்தை சீரியஸாக எடுத்துக்கொள்ளாத பட்சத்தில், if you don't have tears and cries in our heart to overcome sin, times of temptation, சோதனை நேரங்களிலே பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு நாம் கண்ணீரோடும் ஒரு ஜெபம் நம்மிடத்தில் இல்லை என்றால், or when we failed, if you don't have the mourning and weeping in our heart for the sin committed against the Lord, அல்லது நாம் பாவத்திலே வீழ்ச்சி உண்டது போது அந்த தேவனுக்கு விரோதமாக அந்த நாம் பாவம் செய்ததற்காக நமக்கு ஒரு மனம் கசந்து ஒரு அழுகிற அழுகை இல்லாதிருக்கும் என்றால், then you know we cannot expect a ministry from the Lord. அப்பொழுது நாம் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு ஊழியத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. Don't expect any ministry the Lord will give you in the church. சபையிலே அவர் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுப்பார் என்று எதிர்பாராதிருங்கள். Don't take me wrong. என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். I am not saying that you have to become 100% perfect for the Lord to give you a ministry in the church. No. சபையிலே தேவன் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுப்பதற்கு நீங்கள் 100% பூரணமானாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய காரியமல்ல, சொல்வதல்ல. That is not what I am saying. அதை நான் சொல்லவில்லை. But if you don't mourn and weep over the sin which you committed, நீங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவத்தின் நிமித்தமாய் நீங்கள் மனக்கசந்து அழாவிட்டால், then we will not have and repent, we will not have a ministry in the church. அப்படி அழுது நீங்கள் மனம் திரும்பாது இருப்பீர்கள் என்றால் நீங்கள் சபையிலே நீங்கள் ஊழியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. You may fool the elders, you know, to try to get a ministry. ஒருவேளை நீங்கள் மூப்பர்களை ஏமாற்றி ஏதோ ஒரு ஊழியத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கலாம். But God will bring that to light. நாள் தேவன் அதை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். He will expose it. அவர் அதை வெளியரங்கமாக்குவார். You know that mourning for sin, weeping for sin. பாவத்துக்காக பாவத்தை நிமித்தமாய் அழுவது, மனக்கசந்து அழுவது. And repentance. மனம் திரும்புதல். All these things will be there only if there is a love for God in our hearts. இந்த காரியங்கள் எல்லாம் எப்பொழுது சாத்தியமாகும் என்றால், தேவன் மீது எனக்கு ஒரு அன்பு இருந்தால் மாத்திரமே சாத்தியமாகும். God saw that heart in Peter. தேவன் பேதுருவினிடத்திலே அந்த இருதயத்தை பார்த்தார். He failed miserably. பேதுரு மிகவும் மோசமாக வீழ்ச்சி அடைந்தார். Why did he weep bitterly? ஏன் பேதுரு மனம் கசந்து அழுதார்? He identified himself with the Jews who cried. You know, he heard the Jews crying, crucify him, crucify him, away with him, release Barabbas. இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சொன்ன அந்த யூதர்கள் இயேசுவுக்கு விரோதமாக கூச்சலிட்டார்களே, அவர்களோடு தன்னையும் ஒப்பிட்டு பார்த்தார் இந்த பேதுரு. He identify himself one among that group. அந்த நாம் அந்த கூட்டத்தாரிலே தானும் ஒருவனாக தன்னை பொருத்தி பார்த்தார் பேதுரு. And that made him how he had heard the Lord by denying him. அவரை ஆண்டவரை மறுதலித்தது நிமித்தமாக எவ்வளவாய் அவர்களில் தானும் ஒருவனாய் இருந்தார் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். He loved the Lord. அவர் அதிகமாய் ஆண்டவரை நேசித்தார். And so he wept and he wept bitterly. அவர் அதனாலே அவர் அழுதார், அவர் மனம் கசந்து அழுதார். That woman, that immoral woman, that sinful woman, you know, she loved the Lord much and so she wept. அந்த பாவியாகிய ஸ்திரீ ஆண்டவரை அதிகமாய் நேசித்தபடியினாலே அவள் அழுதாள். She shed tears. அவர் கண்ணீர் வடித்தாள். Because she loved much. என்றால் அவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். Then the Lord gave Peter a ministry. அப்பொழுது ஆண்டவர் பேதுருக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார். We all know the passage in John 20. நாம் யாவரும் அந்த யோவான் 20 அதிகாரத்தில் இருக்கிற பகுதியை அறிந்திருக்கிறோம். When you know he repented, the Lord gave him, the Lord saw how he wept bitterly and how he repented and the Lord gave him a ministry. ஆண்டவர் பேதுருவை பார்த்தார், அவர் எப்படி மனம் திரும்பினார், எப்படி மனம் கசந்து அழுது மனம் திரும்பினார் என்பதை தேவன் பார்த்து அவருக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார். Tend my lamb. என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. Shepherd my sheep. என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. Tend my sheep. என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. The ministry of a shepherd. ஒரு மேய்ப்பருடைய ஊழியம். Because he took sin seriously. அவர் பாவத்தை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டபடியினாலே. God wants many shepherd among us. நம்மத்திலே அநேக மேய்ப்பர்கள் தேவன் விரும்புகிறார். பட் டு பிகம் லைக் தட், யூ நோ, வி ஹேவ் டு டேக் சின் சீரியஸ்லி. தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்படி நாம் மாற வேண்டும் என்றால், தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். நாம் பாவத்தை மிகவும் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அதுதான் முதலாவது தகுதி. யூ நோ, இஃப் யூ ஹேவ் திஸ் ஹார்ட் லைக் பீட்டர், யூ நோ, மார்னிங் வீப்பிங் ரிபென்டிங். இப்பேதுருவை போல பாவத்துக்கென்று அழுது மனம் கசந்து அழுது மனம் திரும்புகிற இருதயம் நமக்கு இருக்கும் என்றால், and at times of temptation cry to the Lord to have grace. பாவத்தின் பாவ சோதனை நேரத்திலே தேவனிடத்திலிருந்து கிருபை பெறும்படியாக நாம் கதறுவோம் என்றால், the Lord himself will give you a ministry. தேவன் தாமே எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுப்பார். It doesn't matter whether you are in the church for 2 years or 20 years. நீங்கள் சபையிலே 2 வருடம் இருக்கிறீர்களோ அல்லது 20 வருடம் இருக்கிறீர்களோ அது தேவனுக்கு காரியமல்ல. Are you taking sin seriously? நீங்கள் பாவத்தை சீரியஸாக எடுத்துக்கொள்கிறீர்களா? Do you offer up prayers and supplication to the Lord with loud cries and tears to be saved from death that comes because of sinning? பாவத்தினால், பாவம் செய்வதனால் வருகிற மரணத்திலிருந்து தேவன் உங்களை ரட்சிக்கும்படிக்கு பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் தேவனிடத்திலே ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணுகிறீர்களா? Do you mourn and weep for the sins committed? நீங்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக மனம் கசந்து அழுகிறீர்களா? And repent? மனம் திரும்புகிறீர்களா? And then if you are available to the Lord will definitely give you a ministry in the church. அப்படி இருந்து நீங்கள் தேவனுக்கென்று நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக தேவன் சபையிலே உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுப்பார். There is a great need for such people in the church. அப்படிப்பட்ட நபர்களுக்கென்று தேவன் சபையிலே ஒரு பெரிய தேவை இருக்கிறது. You know, there are many people coming to the church. அநேகர் சபைக்கு வருகிறார்கள். And everyone, you know, many people come to the church with different motives. அநேகர் வெவ்வேறு விதமான ஒரு நோக்கங்களோடு ஒரு சபைக்கு வருகிறார்கள். Lot of people hear, you know, brother Zach's message and come to the church. அநேகர் சவர் ஜாக் அவருடைய செய்தியை கேட்டு சபைக்கு வருகிறார்கள். They heard that brother Zach is not preaching about tithe. அவர்கள் சவர் ஜாக் அவர்கள் தசம பாகத்தை குறித்து பிரசங்கிக்கிறது இல்லை என்பதை கேள்விப்படுகிறார்கள். So they come to know that the church, CFC churches, they are not emphasizing on tithe. They are not, you know again and again nagging people for money. அவர்கள் இப்படி சிஎஃப்சி சபைகளிலே இப்படி தசமபாகம் வாங்குறதில்லை, அங்கே ஜனங்கள் பணத்தை என்று பணம் கொடுங்கள் கொடுங்கள் என்று நச்சரிக்கிறதில்லை என்பது அப்படி உணர்ந்து கொள்கிறார்கள். They come to the church, you know, because of that. அந்த காரணத்துக்காக அவர்கள் சபைக்கு வருகிறார்கள். Some people come because they want to hear a good word. ஒரு நல்ல வார்த்தை, தேவ வார்த்தை கேட்க வேண்டும் என்று சபைக்கு சிலர் வருகிறார்கள். Or someday when brother Zach will come, you know, I'll be given the opportunity to attend that meeting or to attend the conference. அல்லது சவர் ஜாக் வரும்பொழுது அவருடைய கான்ஃபரன்ஸ்ல கலந்து கொள்வதற்கு அவருடைய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதற்காக சபைக்கு வருகிறார்கள். Some people, you know, come to the church because they had some misunderstanding with the pastor in the previous church. ஒரு சிலர் மற்ற சபையிலே இருக்கிறதான பாஸ்டர்களோடு ஒரு புரிந்துகொள்ளுதல் இல்லாதபடினாலே அதனாலே வருகிறார்கள். Or among because of the division, the caste divisions in the church. அல்லது அந்த சபையிலே காணப்படுகிற ஒரு ஜாதி பிரிவினைகள் நிமித்தமாக அவர் வருகிறார்கள். But if you don't want to become a disciple of Lord Jesus Christ, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாக விரும்பவில்லை என்றால், or if you don't want to become an overcomer, நீங்கள் ஒரு ஜெயாளியாய் மாற விரும்பவில்லை என்றால், if you are not become sick and tired of your sinful defeated life, உங்களுடைய தோல்வியுற்ற வாழ்க்கையினாலே நீங்கள் மிகவும் சலிப்படைந்தவர்களாய் இல்லை என்றால், if you come here with a different mode, you will not become part of this church, which any church with the Lord is building. அப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்தோடு நீங்கள் சபைக்கு வருவீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கட்டுகிற எந்த ஒரு சபையிலும் நீங்கள் அங்கத்தினராய் மாற முடியாது. You will not, you will only be a visitor. நீங்கள் ஒரு பார்வையாளராய் மாத்திரமே all your life. உங்கள் ஜீவகால முழுவதும் அப்படியே இருந்து விடுவீர்கள். I know many people who are coming regularly for 2 years, 5 years. Are still visitors. அநேகர் 2 வருடங்களாக ஏன் 5 வருடங்களாக வந்து கொண்டு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் பார்வையாளர்களைப் போலத்தான் இருக்கிறார்கள். Brother, sister, are you happy to be a visitor? சகோதரனே சகோதரியே நீங்கள் ஒரு பார்வையாளராக இருப்பதிலே திருப்தி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? If I tell you why you are like a visitor, if because you are not taking sin seriously. நீங்கள் ஏன் ஒரு பார்வையாளராக இருக்கிறீர்கள் என்பதற்கான காரணத்தை நான் சொல்லட்டும். ஏனென்றால் நீங்கள் பாவத்தை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. If you don't take sin seriously, you will never become a member in the true body of Christ. நீங்கள் பாவத்தை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் தேவனுடைய மெய்யான சரீரத்திலே ஒரு அவயவமாக இருக்க மாட்டீர்கள். Let's take sin seriously, brothers and sisters. சகோதர சகோதரிகளே நாம் பாவத்தை ஜாக்கிரதையா எடுத்துக்கொள்வோம். That is the way the Lord Jesus was given a ministry as a high priest. அந்த வகையிலே தான் அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகும்படிக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டார். You know there is a honor in when we stand in the front. நாம் முன்னால் நிற்பதிலே அது அதிலே ஒரு கணம் கிடைக்கிறது. Let that not become your goal. அது to receive honor. கனத்தை பெற்றுக்கொள்வது உங்களுடைய இலக்காய் மாறிவிட வேண்டாம். You do not know how what are the dangers in being in standing before the people. ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறதினுடைய அபாயம் என்ன? அதிகம் அபாயம் இருக்கிறது. Unless we take sin seriously, நாம் பாவத்தை ஜாக்கிரதையா எடுத்துக்கொள்ளாத பட்சத்தில், then we will not have the grace. அப்பொழுது நாம் நமக்கு கிருபை கிடைக்காது. Only then the Lord will give us a ministry. அப்பொழுது மாத்திரமே ஆண்டவர் நமக்கு ஊழியம் கொடுக்க முடியும். The second thing, இரண்டாவது காரியம், if we are not meditating, reading and meditating and God's word, listening to God and obeying, then don't expect a ministry in the body of Christ. தேவனுடைய வார்த்தையை நேரம் எடுத்து படித்து தியானித்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் நீங்கள் தேவனுடைய சபையில் ஒரு ஊழியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள். Lord will not give. ஆண்டவர் கொடுக்க Lord will not back you. ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார். If I am a lazy person, நான் ஒரு சோம்பேறியா இருப்பேன் என்றால், and I am not diligent to meditate God's word and listen to what God is trying to say, தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்கு நான் கவனமா இல்லாதபடிக்கு தேவன் என்ன சொல்கிறார் என்பதை கேட்கிறதுக்கு தீவிரம் இல்லாத இருப்பேன் என்றால், I can't expect God to give me a ministry in the church. சபையிலே தேவன் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்க நான் எதிர்பார்க்க கூடாது. None of us can expect that. நம்மில் ஒருவரும் அப்படி எதிர்பார்க்க முடியாது. Even to serve food in the first church, they had to be filled with the Holy Spirit. They had the love of God burning in their hearts. ஆதி சபையிலே அந்த பந்தி விசாரணை செய்கிறவர்களுக்கு கூட அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்ப வேண்டியிருந்தது. தேவ அன்பினாலே அவர்கள் இருதயம் நிரம்பி இருக்க வேண்டியதா இருந்தது. They would not have been lazy. அவர்கள் சோம்பேறிகளாக இருந்திருக்க மாட்டார்கள். God used those people mightily. தேவன் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தினார். Paul, inspired by the Holy Spirit, he said in 1 Corinthians chapter 14. பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டவராய் பவுல் 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்திலே சொல்கிறார். 1 Corinthians chapter 14 verse 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் verse 1. 1வது வசனம். pursue love, yet desire earnestly spiritual gifts, but especially that you may prophesy. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். Again in verse 39. 39வது வசனம். My brethren, desire earnestly to prophesy. இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள். There is a great need, you know, for us to have this gift of prophecy. இந்த தீர்க்க தரிசன வரத்திற்காக நம்முடைய மத்தியில் அதிகமான தேவை இருக்கிறது. Not just, you know, coming and standing in the front to preach, but when we speak to each other, to speak prophetically. நாம் இங்கே முன்னே வந்து நம் வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறது அல்ல, நாம் ஒருவரோடு ஒருவர் பேசும் பொழுது தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேச வேண்டும். To encourage, to challenge, to edify. மற்றவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு சவாலிட்டு அவர்களை Paul saw that, you know, being inspired by the Holy Spirit, Paul saw there's a great need in the church. பரிசுத்தாவினாலே ஏவப்பட்டவராய் பவுல் சபையில் இருக்கிறதான இந்த தீர்க்கதரிசன வரத்துக்கான தேவையை அவர் உணர்ந்து எழுதினார். Definitely we also need such brothers and sisters in the church who would prophesy. தீர்க்கதரிசனம் உரைக்கிற சகோதர சகோதரிகளும் நம்மத்திலேயும் ஒரு பெரிய தேவை இருக்கிறது. You know, I just want to say this for the sake of those who are coming new to the church. புதிதாக சபைக்கு வருகிறவர்களுடைய உபயோகத்திற்காக இந்த காரியத்தை நான் சொல்கிறேன். The definition of prophecy is clearly given in chapter 14 verse 3. தீர்க்க தரிசனத்தினுடைய விளக்கம் தெளிவாக 14:3 சொல்லப்பட்டிருக்கிறது. One who prophesies speaks to men for edification and exhortation and consolation. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். We are not talking about, you know, telling about the future. நாம் வரும் காரியங்களை முன் அறிவிக்கிற காரியத்தை குறித்து நாம் சொல்ல பேசவில்லை. No, we need brothers and sisters who would speak for edification, exhortation, consolation, be it in the church meeting or when we speak to each other one to one. சபை கூட்டத்திலேயோ அல்லது நாம் மற்றவர்களோடு தனியாய் நாம் பேசுகிறதிலோ நாம் சகோதர சகோதரிகள் இப்படி பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக பேசுகிற சகோதர சகோதரிகள் நமக்கு தேவை. But for that, we have to meditate on God's word and we have to listen to God. We have to grow in the habit of listening to God. அதற்கு அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் முதலாவது வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும், படிக்க வேண்டும். தேவன் என்ன சொல்கிறார் என்பதை கேட்க நாம் பழக வேண்டும். I told you, no, the Lord gave an appointment order to Ezekiel. நான் சொன்னேன் எசேக்கியேலுக்கு தேவன் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை ஒன்று கொடுத்தார். Ezekiel chapter 3 verse 17. எசேக்கியேல் 3:17 வசனம். The Lord told him in verse 17. ஆண்டவர் 17 வசனத்திலே அவருக்கு சொல்கிறார். The Lord saying, Son of man, I have appointed you. மனுபுத்திரனே, நான் உன்னை காவலாளனாக வைத்தேன். I have appointed you. நான் உன்னை நியமித்திருக்கிறேன். You forget that what ministry God has given him. அது என்ன ஊழியத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார் என்பதை குறித்து நாம் யோசிக்கவேண்டும். And for him it's being a watchman. ஏதோ ஒரு ஊழியம், அவரை பொறுத்தவரையில் அது ஒரு காவலாளனாய் இருக்கிற ஊழியம். But we see here the Lord saying to Ezekiel, I have appointed you. இங்கே நாம் தேவன் எசேக்கியேலிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம், நான் உன்னை நியமித்தேன். We heard that, you know, Jesus from he got a ministry from as a high priest from being a son by because he took sin seriously. நாம் இயேசு குறித்து பார்த்தோம், இயேசு கிறிஸ்து பாவத்தை மிகவும் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டபடியினாலே அவர் தேவகுமாரனாய் இருப்பதிலிருந்து ஒரு பிரதான ஆசாரியராய் அவர் நியமிக்கப்பட்டார். He obeyed. அவர் கீழ்ப்படிந்தார். He learned obedience. அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். Taking sin seriously and obeying God, we will have a ministry. பாவத்தை மிகவும் ஜாக்கிரதையா எடுத்துக்கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிவோம் என்றால் நமக்கு தேவன் ஊழியத்தை தருவார். Yeah, we can prophesy. அப்பொழுது நாம் தீர்க்கதரிசனம் உரைக்க முடியும். And when we listen to God continuously, நாம் தேவனுக்கு தொடர்ந்தேச்சியாய் நாம் செவிசாய்ப்போம் என்றால், when we, you know, spend time with the Lord personal way, personally with the Lord, தனிப்பட்ட விதத்திலே நாம் தேவனோடு நேரம் செலவிடுவோம் என்றால், when we know what is He's trying to say to us, what is in his heart for us, அவர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், என்னை குறித்து அவருடைய இதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாம் கேட்போம் என்றால், then he will give us an appointment order. அப்பொழுது நமக்கு ஒரு நியமன ஆணையை அவர் கொடுப்பார். He will reveal what ministry, he will give us a ministry in the body of Christ. அவர் நம்முடைய கிறிஸ்துவின் சரீரத்திலே என்ன ஊழியம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி அதை நமக்கு கொடுப்பார். But for prophecy we have to know, we have to sit with the Lord and we have to listen to God, we have to know what is in his heart. தேவனோடு தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்றால் நாம் தேவனோடு நேரம் செலவழிக்க வேண்டும், அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். You know, we read in this is Ezekiel chapter 3 is a wonderful chapter. நாம் எசேக்கியேல் 3 அதிகாரம் மிகவும் அற்புதமான ஒரு அதிகாரமா இருக்கிறது. And you know, before the Lord gave an appointment order to Ezekiel, எசேக்கியேலுக்கு ஆண்டவர் ஒரு பணி நியமன ஆணையை கொடுக்கிறதுக்கு முன்பதாக what are the things he expected? அவர் என்னென்ன காரியங்களை அவரிடத்திலிருந்து எதிர்பார்த்தார்? You know, we read in verse 1. 1 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். The Lord said, you know, son of man, what do you find? Eat what do you find? Eat this scroll and go and speak to the house of Israel. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு என்றார். Now we see here 3 things. இங்கே நாம் 3 காரியங்களை பார்க்கிறோம். The Lord is telling him, eat what you find. நீ காண்கிறதை புசி என்று சொல்கிறார். Whatever you find you eat. என்னதெல்லாம் நீ காண்கிறாயோ அவற்றெல்லாம் புசி என்று சொல்கிறார். And second thing the Lord said, eat this scroll. இரண்டாவது காரியம், இந்த சுருளை நீ புசி என்று சொல்கிறார். The scroll is the word of the Lord. இந்த சுருள் ஆண்டவருடைய வார்த்தையை குறிக்கிறது. In those days it was not a printed Bible like this, it was in a scroll. அந்த நாட்களிலே written in a scroll. அந்த நாட்களிலே வேத புத்தகம் இப்படி அச்சடிக்கப்பட்ட புத்தகமா இருக்கவில்லை, அது ஒரு புத்தக சுருளா இருந்தது. And the Lord is saying, eat this scroll, my word, and go and speak to the house of Israel. ஆண்டவர் சொன்னார், இன் வார்த்தையாகிய இந்த சுருளை நீ புசித்து நீ இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே போய் பின்பு பேசு என்று சொல்கிறார். First the Lord said, eat whatever you find. முதலாவது ஆண்டவர் சொன்னார், நீ காண்கிறதெல்லாம் புசி என்று சொல்கிறார். Then the Lord gives him a scroll and say, eat this scroll. அதற்கு பின்னாக ஆண்டவர் ஒரு புத்தக சுருளை காண்பித்து இதை புசி என்று சொல்கிறார். So we also have the same choices in front of us today. இன்றைக்கும் நமக்கு முன்பாகவும் இதே தேர்ந்தெடுப்புகளை தான் நாமும் கொண்டிருக்கிறோம். There are so many things now we can read today. இந்த நாட்களிலே அநேக காரியங்களை நாம் வாசிக்க முடியும். Eat whatever you find. நீ காண்கிறதெல்லாம் புசி என்று சொன்னார். We will not be indulging in sinful things. நீங்கள் பாவங்களிலே பாவமான காரியங்களிலே லயித்திருக்க மாட்டீர்கள். You know, definitely the Lord would not have given him something very sinful. Eat whatever you find. You know, read what you find. Lord would not have said something, you know, which leads to sin. பாவத்துக்கு நேராக நடத்தக்கூடிய காரியங்களை ஆண்டவர் அப்படி பார்த்து நீ பார்க்கிறதெல்லாம் படி, இதை புசி என்று ஆண்டவர் சொல்லியிருந்திருக்க மாட்டார். But you know, he is giving him a choice. ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு தேர்ந்தெடுப்பை கொடுக்கிறார். There are so many things to read. இந்த உலகத்திலே அதிகமான காரியங்கள் நாம் படிக்கிறதுக்கு இருக்கிறது. There are so many things to hear. கேட்கிறதுக்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. All good things. எல்லாம் நலமான காரியங்கள் தான். It might be even spiritual. ஒருவேளை அவைகள் ஆவிக்குரியவளாக கூட இருக்க முடியும். But again the Lord is giving another choice. ஆனால் இங்கே ஆண்டவர் இன்னொரு தேர்ந்தெடுப்பை கொடுக்கிறார். Eat this scroll. இந்த சுருளை நீ புசி. Eat, you know, read my word. என்னுடைய வார்த்தையை நீ வாசி. Meditate on my word. என்னுடைய வார்த்தையின் மீது தியானி. And then the Lord said, go and speak. அப்பொழுது சொல்கிறார், நீ போய் இஸ்ரவேல் ஜனத்தோட பேசு. So what did he do now? Ezekiel is having a choice in front of him. இப்பொழுது எசேக்கியேலுக்கு என்ன இருக்கிறது? அவருக்கு முன்பதாக ஒரு தேர்ந்தெடுப்பு இருக்கிறது. But Ezekiel was a humble person. எசேக்கியேல் ஒரு தாழ்மையான மனிதன். He was a, you know what he did? அவர் என்ன செய்தார் தெரியுமா? He just opened his mouth. அவர் தன்னுடைய வாயை திறந்தார். And Lord said, Lord, you feed me, Lord, with this scroll. ஆண்டவரே, உம்முடைய நீரே இந்த சுருளை எனக்கு நீங்க ஊட்டி விடும் ஆண்டவரே என்று சொன்னார். I don't want to eat whatever my eyes find, Lord. என்னுடைய கண்கள் காண்கிறதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. But Lord, I am opening my mouth. என்னுடைய வாயை நான் திறக்கிறேன். You feed me, Lord, with this scroll. இந்த சுருளை வைத்து எனக்கு ஊட்டி விடும் ஆண்டவரே. You feed me, Lord, your word. உம்முடைய வார்த்தையை எனக்கு போஷியம். The same thing to us. அதே தான் நமக்கும் கூட. To be in his presence and meditate on his word and trying to listen what he is trying to say to us. அவருடைய சமூகத்திலிருந்து அவருடைய வார்த்தையை தியானித்து அவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை கேட்கிற காரியம். And not only that, the Lord said to him in verse 3. அது மட்டுமல்ல, 3 வசனத்திலே ஆண்டவர் எசேக்கியேலுக்கு சொல்கிறார், fill your body with this scroll which I am giving you. நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக. Feed your stomach and fill your body with this scroll which I am giving you. உன்னுடைய வயிற்றையும் உன்னுடைய உள்ளான காரியங்களையும் நான் கொடுக்கிற இந்த சுருளினாலே நிரப்பி விடுவாயாக. You know, it is not physical food. அது ஒரு சரீர பிரகாரமான உணவு அல்ல. Fill your body means it's our inner parts. உன்னுடைய உடல் குடல்களை நிரப்புவாயாக என்றால் நம்முடைய உள்ளான உள் இந்திரியங்கள். That is what you know the margin says, inward parts, fill your inward parts, our mind, our heart with the word of the Lord. அதைத்தான் இந்த வேதத்தினுடைய மார்ஜினிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளான பகுதி என்றால் நம்முடைய இருதயம், மனது, நம்முடைய சிந்தை, இவைகள் தான் உள்ள மனுஷனுடைய உள்ளான பகுதி. You know, we would have committed so many sins, you know, before coming to the Lord, before repenting. ஆண்டவருக்கு நாம் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பி வருகிறதற்கு முன்பதாக அநேக காரியங்களை நாம் செய்திருப்போம். We would have seen so many dirty pictures, நாம் அசிங்கமான படங்களையும் சினிமாக்களையும் நாம் பார்த்திருப்போம். But they're all stored in our mind. அவைகள் எல்லாம் நம்முடைய சிந்தையிலே சேமிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். It's all there in our inward parts. நம்முடைய உள்ளான பகுதிகளிலே அவைகள் எல்லாம் சேர்ந்திருக்கின்றன. How to purge it out? அவைகள் எல்லாம் எப்படி சுத்திகரிக்கிறது? It's by filling, by eating, by it's filling our inner parts with this scroll, with the word of the Lord. ஆண்டவருடைய வார்த்தையாய் இருக்கிறதான இந்த புத்தக சுருளை அதை நாம் சாப்பிட்டு அதிகமாக அதை சாப்பிட்டு உட்கொண்டு நம்முடைய உள்ளிந்திரியங்களை நிரப்புவதன் மூலமாகத்தான் அதை நாம் செய்ய முடியும். Then he told in verse 4, go to the house of Israel and speak my words. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திலே என்னுடைய வார்த்தைகளை பேசு. Now this is the principle for prophesying in the church. இதுதான் சபையிலே தீர்க்க தரிசனம் உரைக்கிறதற்கு அடுத்த கோட்பாடாக இருக்கிறது. Lord giving a ministry, devan sabaiyila oru ooliyathai kodupadharkana oru I feed with the word of the Lord, fill my heart and mind with the word of the Lord. Naan aanduraya vaarthaiyai utkondu enudaiya irudhayathaiyum manadhaiyum deva vaarthaigalala nirappuvathu. With what he feeds me, avar enakku enna ooti vidugiraro adinale enai nirappikolvathu. You know, some people don't listen to God at all. Oru sila janangal devanukku eppozhudhume sevi saayikka maattargal. How do you know that you are listening to God or not? நீங்கள் தேவனுக்கு செவி சாய்க்கிறீர்களா இல்லையா என்பதை எப்படி கண்டுகொள்வது? If you are listening to men, godly men, then it is obvious that you are listening to God also. நீங்கள் தேவ பக்தர்கள், தேவ மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி சாய்ப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனுக்கு பயந்து செவி சாய்க்கிறீர்கள் என்பது அது வெளியரங்கமாக இருக்கிறது. The Lord said that to Ezekiel in verse 7. ஆண்டவர் எசேக்கியேலுக்கு 7 வசனத்தில் சொல்லி இருக்கிறார், The house of Israel will not be listening to you since they are not willing to listen to me. இஸ்ரவேல் வீட்டாரோ எனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. If I don't listen to godly men, submit to them, that is very clear proof that shows that you are not listening to God also. நாம் தேவ மனிதர்களுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவில்லை என்றால் நாம் தேவனுக்கே நாம் கீழ்ப்படுகிறதில்லை என்பதை தான் காட்டுகிறது. And of course, it's not just listening, we need to obey also. நாம் கேட்கிறது மாத்திரமல்ல, நாம் கீழ்ப்படிய வேண்டும். The Lord said in verse 10, ஆண்டவர் 10 வசனத்திலே சொல்லி இருக்கிறார், He said to Ezekiel, எசேக்கியேலிலே அவர் சொல்லுகிறார், Son of man, take into your heart all my words which I will speak to you and listen closely. மனுபுத்திரனே, நான் உன்னுடனே சொல்லும் என் வார்த்தைகளை எல்லாம் நீ உன் செவிகளாலே கேட்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு. Yeah, that's a duty of those who prophesy. அவர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறவருடைய காரியம் இப்படி தான் இருக்கிறது. Yeah, if you want to have this gift of prophecy from the Lord, தேவனிடத்திலிருந்து தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய அந்த வரம் உங்களுக்கு வேண்டும் என்றால், Yeah, the Lord says, take into your heart all my words which I will speak to you and listen closely and obey. நான் உன்னுடனே சொல்லும் என் வார்த்தைகளை எல்லாம் நீ செவிகளாலே கேட்டு உன் இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு அது கீழ்ப்படி. And not only that, you know, we read here, we cannot expect God's hand to be so gentle and soft towards us. அது மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய கரம் எப்பொழுதுமே நமக்கு மெதுவாயும் மிருதுவாயும் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. Yeah, if the Lord has chosen us, we should not expect the God's hand to be always gentle and soft. தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்கிற பட்சத்தில் அவருடைய கரம் எப்பொழுதுமே நமக்கு மெதுவாயும் மிருதுவாயுமே இருக்காது. It will be a strong and a mighty hand upon us. பலம் வாய்ந்த, பலமுள்ள ஒரு கரமாய் நம் மீது இருக்கும். God, you know, he will not do things according to our own whims and fancies. நம்முடைய எல்லா விருப்பங்களுக்கு, மன விருப்பங்களுக்கு ஏற்றபடி தேவன் காரியங்களை நடத்த மாட்டார். அவரே தேர்ந்தெடுக்கிறார். And he demands full surrender to him. அவருக்கு நாம் முற்றுமுடிய அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். You know when we always, you know, when God's hand is strong on us, we murmur, we complain. நாம் தேவனுடைய கரம் நம் மீது பலமா இருக்கும் பொழுது நாம் முறுமுறுத்து குறை சொல்லுகிறவர்களா இருக்கிறோம். Yeah, Ezekiel was like that. எசேக்கியேலும் அப்படி தான் இருந்தார். We read in verse 14. நாம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். The Lord did something in his life. எசேக்கியேல் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். It says, so the Lord spirit lifted me up and took me away. ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. And took me away. என்னை வெளியே எடுத்து கொண்டு போய் விட்டது. Probably he is not willing for that. ஒருவேளை அவர் அதற்கு சம்மதியாது இருந்திருக்கிறார். And so bitterness came into his heart. அதனாலே அவருடைய ஆவியிலே ஒரு உக்கிரம் ஒரு கசப்பு வந்து விட்டது. He says I went embittered in the rage of my spirit and the hand of the Lord was strong on me. நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து போனேன் ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக இருந்தது. You know he was having that bitterness for 7 days we read that in next verse. அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் 7 நாட்களாக அந்த உக்கிரத்தின் கசப்பினாலே இருந்தார். I sat there 7 days where they were living causing consternation among them. 7 நாள் அவர்கள் நடுவிலே பிரமித்தவனாய் தங்கினேன். Actually you know in one translation it says you causing disturbance to other இன்னொரு மொழிபெயர்ப்பிலே என்ன இந்த பிரமித்தவனா என்றுக்கு பதிலாக அங்கே ஒரு குழப்பம் விளைவிக்கிறவனா இருந்தேன் என்று சொல்லியிருக்கிறது. You know God was demanding a complete surrender from his servant. தம்முடைய ஊழியக்காரரிடத்திலிருந்து தேவன் ஒரு முற்றிலுமான கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார், அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். It took 7 days for him to come to that place. அந்த ஸ்தானத்திற்கு வருவதற்கு எசேக்கியேலுக்கு 7 நாட்கள் பிடித்தன. Then only then the Lord gave him an appointment order. அப்பொழுது மாத்திரமே அப்பொழுதுதான் தேவன் அவருக்கு ஒரு நியமன ஆணையை கொடுத்தார். And after that again it says in you know it says in verse 22 22வது வசனம் the Lord said you know the hand of the it says the hand of the Lord was upon me there and he said to me get up and go to the plain and there I will speak to you. அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது, அவர் நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். See, we see here the Lord expecting an implicit you know obedience without giving room to any reason. நம்முடைய புத்திக்கு எந்த ஒரு இடமும் கூடாதபடிக்கு உள்ளான ஒரு கீழ்ப்படிதலை தேவன் எதிர்பார்க்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். The Lord wants to give us a ministry, he wants such an obedience. தேவன் நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்க விரும்பும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை அவர் எதிர்பார்க்கிறார். Yeah, a heart willing to obey whatever he says. அவர் சொல்லுகிற யாவற்றுக்கும் கீழ்ப்படிகிறதான ஒரு இருதயத்தை எதிர்பார்க்கிறார். Without any asking for why Lord, how Lord, without asking for any logic. ஏன் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, எதற்காக என்றால் இப்படி நான் புத்தி கூர்மையை பயன்படுத்துறதற்கெல்லாம் அங்கே இடம் கொடுக்கிறதில்லை. You know the Lord tested him there. ஆண்டவர் எசேக்கியேலை அங்கே சோதித்து பார்த்தார். So the Lord said get up go out to the plain there I will speak to you. அவர் சொன்னார் நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். You know he could have asked Lord why can't you speak here itself Lord I am alone with you why can't you speak why do you want me to go to the plain. அவர் எசேக்கியேல் ஆண்டவரை பார்த்து கேட்டிருந்திருக்கலாம், ஆண்டவரே நான் இப்போது உம்மோடு இருக்கிறேனே, நீர் என்னிடத்தில் இப்போதே என்ன காரியத்தையும் சொல்லியிருக்கலாமே, ஏன் அங்கே போக சொல்லுகிறீர் என்று கேட்டிருந்திருக்கலாம். And if you know what the Lord spoke to him after taking him to the plains, you'll be surprised. அந்த பள்ளத்தாக்குக்கு ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டு சென்ற பிறகு என்ன சொன்னார் என்பதை கேட்டீர்களென்றால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். You know what the Lord said? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? We read that in verse 24 in the last part. அந்த 24வது வசனத்தின் பிற்பகுதியிலே பார்க்கிறோம். He first asked him to go to the plain. முதலாவது அந்த பள்ளத்தாக்குக்கு போகும்படி சொன்னார். Go there I will speak to you. நீ அங்கே போ, அங்கே நான் உன்னோட பேசுவேன் என்று சொன்னார். You know what the Lord spoke? ஆண்டவர் அங்கே என்ன பேசினார் தெரியுமா? Okay now you go back and shut yourself up in your house. நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்துக்கொண்டிரு. You know if you use reason and logic Lord you want me to be shut up in a room why don't you tell Lord here itself why you want me to go to the plain and tell me this. நாம் நம்முடைய புத்தி கூர்மையை நம்முடைய சுய புத்தியை நாம் சார்ந்து நாம் காரியங்களை பார்ப்போம் என்றால் ஆண்டவரிடத்தில் இப்படி தான் கேட்டிருப்போம், ஆண்டவரே நீர் எங்கே சொல்லியிருந்திருக்கலாமே, நீர் ஏன் அங்கே பள்ளத்தாக்கு போன பிறகு அங்கே போய் வீட்டிலே போய் அடைத்துக் கொண்டிரு என்று சொல்லுகிறீர் என்று கேட்டிருந்திருப்போம். If he had asked that the Lord would have not used him to be a watchman to be a prophet. அப்படி எசேக்கியேல் தேவனை பார்த்து அப்படி கேள்வி கேட்டிருந்தார், ஒரு காவலாளனாக ஆண்டவர் அவரை நியமித்திருந்திருக்க மாட்டார். He simply obeyed. அவர் உடனடியாக கீழ்ப்படிந்தார். That is what the Lord expects. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். If the Lord wants to give us a ministry in the church, he wants such an obedience. தேவன் அப்படி நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்க விரும்பினால் அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். So we read in verse 23, he got up, so I got up, went out to the plain. 23 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அப்படியே நான் எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போனேன். Behold, the glory of the Lord was standing there. இதோ அங்கே கர்த்தருடைய மகிமை விளங்கினது. I fell on my face. அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்தேன். And again verse 24, the spirit entered me. திரும்பமாய் 24 வசனம், உடனே ஆவி எனக்குள்ளே புகுந்து he made me to stand on my feet. என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. And he spoke to me. அவர் என்னோடே பேசினார். Do you see what are the blessings he received just because he obeyed the Lord implicitly? அவர் தேவனுக்கு உள்ளுணர்வாக அவர் கீழ்ப்படிந்தது நிமித்தமாக என்னவெல்லாம் ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார். Without asking any questions, கேள்வி எதுவும் கேட்காமல் கீழ்ப்படிந்தது நிமித்தமாக he saw the glory of the Lord. அவர் ஆண்டவர் கர்த்தருடைய மகிமையை பார்த்தார். If he had not gone to the plains, அந்த பள்ளத்தாக்குக்கு அவர் போகாத இருந்திருப்பார். According to the word of the Lord, ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர் செய்யாத இருந்திருப்பார். He would not have seen the glory of the Lord. அவர் கர்த்தருடைய மகிமையை பார்த்திருக்க மாட்டார். He had such a wonderful worship experience. அவர் அப்படி அருமையான ஒரு ஆராதனையின் அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டார். He said, I fell on my face. நான் முகங்குப்புற விழுந்தேன் என்று சொல்கிறார். He worshiped the Lord and seeing his glory. அவருடைய தேவனை ஆராதித்து கர்த்தருடைய மகிமையை அவர் அங்கே கண்டார். How the Lord honors those who honor him, who obey him. தமக்கு கீழ்ப்படிந்து தம்மை கனப்படுத்துகிறவர்களை ஆண்டவர் எவ்வளவாய் கனப்படுத்துகிறார். He shows them the glory of the Lord. அவர் கர்த்தருடைய மகிமையை அவர்களுக்கு காண்பிக்கிறார். And gave them an opportunity to worship him in spirit. அவரை ஆவியிலே ஆராதிக்கத்தக்கதான ஒரு சந்தர்ப்பத்தை அவர் கொடுக்கிறார். And again, because he obeyed, the spirit entered into him. அவர் கீழ்ப்படிந்தபடியாலே உடனே திரும்பமாக ஆவியானவர் அவருக்குள்ளே புகுந்தார். And he stood on his feet. அவர் காலூன்றி நிற்கும்படி செய்தார். He was filled with the spirit. அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார். Because he obeyed. அவர் கீழ்ப்படிந்தது நிமித்தமாக. And he heard the Lord speaking to him. அவர் கர்த்தர் தம்முடைய பேசுகிறதை கேட்டார். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, this is the way for the Lord to give us a ministry in the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்திலே உங்களுக்கு ஊழியத்தை கொடுக்க கூடிய விதம் இவ்வாறாய் தான் இருக்கிறது. For the Lord to give, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்க கூடிய விதம். First we saw that we have to take sin seriously. முதலாவது நாம் பார்த்தோம், பாவத்தை நாம் மிகவும் ஜாக்கிரதையா எடுத்துக்கொள்ள வேண்டும். And second thing is that we have to obey, we have to meditate on God's word. இரண்டாவது காரியம், நாம் கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். We have to listen to God's word. தேவனுக்கு தேவனுடைய சத்தத்துக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். Do you want these blessings? இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டுமா? To see his glory and worshiping him and being filled in the Holy Spirit, the Lord listening to what the Lord speaks to you. அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவனுடைய மகிமையை கண்டு அவரை ஆராதித்து அப்படி செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு வேண்டுமா? Take sin seriously. பாவத்தை ஜாக்கிரதையா எடுத்துக்கொள்ளுங்கள். Take God's word seriously. தேவனுடைய வார்த்தையை ஜாக்கிரதையா எடுத்துக்கொள்ளுங்கள். And listen and obey. செவிசாய்த்து கீழ்ப்படியுங்கள். For all of us. நம் யாவருக்குமே. Even to us who have already the Lord, if the Lord has given you a ministry, this is the only way to continue in that ministry. ஏற்கனவே தேவன் ஊழியத்தை கொடுத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் அந்த ஊழியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இதுதான் வழி. To take sin seriously, continue always. எப்பொழுதுமே பாவத்தை சீரிய முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். To take God's word seriously, to meditate and listen to God. தேவனுடைய வார்த்தையை ஜாக்கிரதையா எடுத்துக்கொண்டு அதை வாசித்து தியானித்து அதற்கு செவி கீழ்ப்படிய வேண்டும். Let us not lose these blessings. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் இழந்து விட வேண்டாம். God needs people. தேவனுக்கு ஜனங்கள் தேவை. God needs shepherds for our church. நம்முடைய சபைக்கு தேவன் மேய்ப்பர்களுக்கு மேய்ப்பர்கள் தேவையா இருக்கிறார்கள். May the Lord find that in you, many of us sitting here. இங்கே உட்கார்ந்திருக்கிற அநேகரை தேவன் அப்படிப்பட்ட மேய்ப்பர்களாய் தெரிந்து கொள்வாராக. ஆமென். ஆமென்.